ஒரு ட்ரில் பாட்டுல நான் கலந்தாடுற தடுமாறுற மலை ஏறுற அப்ப நினைப்போறமா வாய் பண்ணுற எதிர்பார்க்கிற நீ தலையாட்டினா உன தாங்குவேன் என சொல்லுற ஒத்துக்கொள்றியோ. ஒரு ட்ரில் பாட்டுல நான் கலந்தாடுற தடுமாறுற மலை ஏறுற அப்ப நினைப்போறமா வாய் பண்ணுற எதிர்பார்க்கிற நீ தலையாட்டினா உன தாங்குவேன் என சொல்லுற ஒத்துக்கொள்றியோ. தேடாம என் பக்கம் வந்தாய் வந்துமே என்னை நீ வென்றாய் சொல்லத்தான் துடிக்கிறதே ஏக்கம்தான் பிடிக்கிறதே தவறு நின்றாம் குடியிருடு எங்குதோ உந்தன் தொழில் ஓரம் வெள்ள சாய்ந்திட தோணுதோ என் வெக்கங்களை நீ தூண்டுகிறாய் தூண்டி விட்டு என்னை வென்றாய் சொன்னாலும் கேட்காது என் இதயம் வேறெங்கும் பார்க்காது என் விழியம் என் கண்கள் பேசிடும் என் சம்மதம் என் உள்ளே நீ some